Ya narati malah, ya na'udhi malah, ya narati malah, ya na'udhi malah. Ya narati malah, ya na'udhi malah, ya narati malah, ya na'udhi malah. Kadal nerpin nadanam உயிரை உருக்கி தொலையும் பயணம் காதல் நீரின் சலனம் புயல்கள் உறங்கும் கடலின் மௌனம் காதல் மாய உலகம் சிலந்தி வலைய சிறுத்தை மாட்டும் புள்ளி மான்கள் புன்னகை செய்த விடனை நீட்டும் காதல் நெருப்பின் நடனம் மழையான